நெஞ்சமெங்கே நாணமெங்கே அன்றிருந்த பெண்களெங்கே மிச்சமுள்ள பெண்மையெல்லாம் விலையாகி போனதிங்கே ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல அரை வெட்டு தலையுடன் முகவெட்டு பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல நகத்துக்கு நகம் கொஞ்சம் சாயத்தை அடித்து நடைகட்ட காலுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு முட்டு கொடுத்து அரைமுழ துணியிலே இடை மட்டும் மறைத்து அடிக்கடி பயமின்றி சிரிக்கும் சிரிப்பிலே ஐய பாரு அக்கக்க பாரு ஐய பாரு அக்கக்க பாரு பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல குழிவிட்ட கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி ஒரு வண்டி மை கொண்டு புருவத்தை சீட்டி உருவம் தெரிய விட்டு தழுத்து குலுக்கு நடக்கிற நடையில் நாட்டிய கூறீரேன் ரகசியமாக சொல்லு பாட்டி வயதே ஐய பாரு அக்கக்க பாரு ஐய பாரு அக்கக்க பாரு பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல ஆடைய பாரு ஆடைய பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல அரை விட்ட தலையுடன் முகவிட்டு பாரு பெண்ணல்ல இவ பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல பெண்ணல்ல